రామార్జుదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ రామోహతస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే బకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీ భక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యశ గోభిః ప్రకాశాభిరావిద్యం నిఘతం తమః వాళి వరకాలన్ వాళి కలికండి వాళి కురయలోర్వాళ్వేందన్ వాళి అరో మాయోనై వాళ్వలియాల్ మందిరం కొళ్మంగయర్కోన్ తూయోన్ సుడర్మానవేల్ నెంజి పిరుళ్కడి தெய்வம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரணதாரம் பரதமய பஞ்சுக்கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமுனிதப்பா மல்லாயிரத்தோடு எண்பத்து நாலு பாட்டும் குரியதொரு தாண்டகம் நாலைந்து ஆறைந்து குலா நெடுந்தாண்டகம் எழுகூத்திருக்கை ஒன்றும் சிறிய மடல் பாட்டு முப்பத்தெட்டு இரண்டும் சீர் பெரிய மடலதனில் பாட்டு எழுபத்தெட்டும் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ணவெண் சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையுமரவிந்தம் அடியுமசதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. உத்தமமான ஒரு பாசுரம் பார்த்துருக்கோம். புராணங்கள்லே சிறந்தது புராண ரத்னம்னு சொல்வார்கள். ஸ்தோத்திரங்கள்லே சிறந்தது ஸ்தோத்திர ரத்னம். காவியங்கள்லே சிறந்தது யாதவாபிதயம், காவிய ரத்னம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இது பாசுரத்திலே ரத்னம் போல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். அந்த பாசுர அனுபவம் நமக்கு ஆழ்வார் அனுகிரகத்தினாலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலே ஆழ்வார் பரகால நாயகியாக இருக்கக்கூடியவர் ஜனக மகாராஜன் திருக்குமாரத்தியான சீதா பிராட்டியாரின் அனுபவத்திலே இந்த பாசுரத்தை அருளி செய்தார் அப்படின்னு பாக்குறோம் நம்ம வியாக்கியானங்கள்ல. ஏன்னா பிராட்டியானவர் முதல் முதலிலே பெருமாள் ஸ்ரீராமனை சந்தித்த போது எந்த நிலையிலே இருந்தாரோ, அது விவாக பிரஸ்தாவம் முதலான இடத்துல, அந்த மாதிரி திருவங்கி ஆழ்வாருக்கு அதே அனுபவம் கிடைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கும் பெருமாள் அப்படிதான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அங்க வயலாளி பெருவாள் மணவாள பெருமாள் சகல ஆபரணங்களோடு கூட ஆச்சரியமான ஒரு திருமண திருக்கோலத்திலே வந்து திருவங்கி ஆழ்வாருக்கு அருள் பண்ணார் அப்படின்னு திவ்ய சரித்திரம் இருக்கிறபடினால, அந்த முதல் முதல்ல பெருமாளை சேவிச்ச அனுபவத்தை வைத்து அவர் திருவங்கி ஆழ்வார் இந்த பாசுரத்தை விசேஷமாக அனுபவிக்க முடிஞ்சிருக்க ஆழ்வாராலே. ஏன்னா மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், பெருமாளே நேர வந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற பாக்கியம். சர்வேஸ்வரனே நேர வந்து சகல அர்த்தங்களையும் சொல்ல, சர்வேஸ்வரன் பக்கம் இருந்து சாட்சாத்தாக சகல அர்த்தங்களையும் கேட்ட திருமங்கி ஆழ்வார்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. அப்ப பெருமானை அவர் எப்படி எல்லாம் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறது அவர் பாசுரத்தினாலேயே நன்னா தெரியுது. அங்கே மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாழ எய்வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் இன்முன்னே நின்றார்னு சகல ஆபரணங்களோடு கூட ஆச்சரியமான திருமண திருக்கோலத்தில் பெருமாள் வந்திருக்கார். இருவராய் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியாருமாக வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அந்த இடத்துல என் முன்னே நின்றான்னு இந்த திருவங்கியாழ்வார் முன்னாடி வந்து நிற்கிறார். பெருமாளும் பிராட்டியாரும் வந்திருக்கச்ச திவ்ய தம்பதிகள் திவ்ய சேஷிகள் அவ வந்திருக்கச்ச ஜீவனுக்கு அதை காட்டிலும் வேற என்ன வேணும். அப்ப திருவங்கியாழ்வார் அப்பொழுது திருமாவளுடைய ஆச்சரியமான திவ்ய ரூபம் இருந்தா கூட அவருடைய உத்தேசியம் இவருடைய ஆபரணமானபடினாலே பெருமாளுடைய திருக்கையிலேந்து இருக்கக்கூடிய ஆபரணங்கள், தோல் வலை, கையில இருக்கக்கூடிய வலை, இதெல்லாம் எடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது கைவண்ணம் தாமரை, முதல்ல கைவண்ணத்தை பார்த்தா. அதுக்கப்புறம் பெருமாள் சில வார்த்தைகள் பேசும்போது வாய் கமலம் போலும், அதுக்கப்புறம் கண்ணினை மரவிந்தம் அப்படின்னு பார்த்து கடைசியில பெருமாளுடைய திருவடியிலேந்து திருவாபரணத்தை எடுக்கணும் பார்க்கிறார் அடியுமக்வேன். அந்த திருவாபரணங்களுக்கெல்லாம் மேலே உத்தமமான சோபையோடு கூட பெருமாளுடைய திரு அவயவங்கள்லாம் இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நாராயண நாம கிரகணத்தை பண்ணார். அதாவது சிஷ்யனாக இருந்து கேட்டார், வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். அப்போ அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு சாட்சாத்தா பெருமானே நேர வந்து நிந்திருக்கச்ச கூட அப்ப நாராயண நாமத்தை கேட்டப்புறம் அவர் சர்வேஸ்வரன் என்கிற நிலையிலே நாம் ஆகிவிட்டோம். எம்பெருமான் இவரை ஆட்கொள்வதற்காக இவர் இருக்கிற இடம் தேடி வந்திருக்கு. இருவராய் வந்தார், இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் அப்படின்னு ஆச்சரியமா அனுபவிச்சான்னு பார்த்தோம். அதுக்கேத்த மாதிரி இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானங்கள்ல நிறைய அர்த்தங்கள் சாய்ச்சிருக்கேன். ஸ்ரீ பராசர பட்டர் வியாக்கியானம்னு ஒண்ணு இந்த பாசுரத்துக்கு பிரசித்தம். அது சில பேர் வந்து பராசர பட்டர் பண்ணதில்லை, அவருடைய சிஷ்யர் ஆரோ பண்ணது என்றாக சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அதுல பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்க. இந்த திருமந்திர அர்த்தங்கள்லாம் கூட அதுல இருக்கு, திருமங்கையாழ்வார் சாதிச்சிருக்க. ஏன்னா பெருமாள் உபதேசம் பண்ண திருமந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் கூட பெருமாள் இதுல திருமங்கையாழ்வார் சாதிச்சிருக்கார் என்பதாக ரகசியமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்றோம். எல்லாத்துக்கும் மேல அந்த இருவராய் வந்தார் அப்படிங்கறதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்ப இருவராய் வந்தான்னு சொல்லிட்டாரோ அப்ப பெருமாள் ஸ்ரீராமனுடைய ஒரு திருக்கோலத்தை உத்தேசிக்கிறார் என்பதாக அர்த்தத்தை நாம பார்த்தோம். ஜனக மகாராஜன் திருக்குமாரத்தியா, ஏன்னா அங்கதான் இரண்டு பேர் பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளுமாக விவாக காலத்திலையும் சரி அதுக்கப்புறம் காட்டுக்கு போகும்போதும் சரி எப்பவுமே இருவராகவே இருக்கிறார். பெருமாளும் சீதா பிராட்டியும் காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மண பெருமாள் எதுக்காக போகணும் கூட, வதான காட்டுக்கு போறாள்யோ இவ ரெண்டு பேர் தம்பதிகள் போறாள்யோ, லக்ஷ்மண பெருமாள் எதுக்காக போகணும்னா அவர் சேஷ பாவத்தோட போறார். அப்போ ஒரு சேஷங்கிற ரீதியில பார்க்கும்போது அவ தம்பதிகள் ரெண்டு பேரும் சேஷிகளா இருக்கா. அதான் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்தொன் பேர். அதாவது என்ன கேட்டா, நாயகன் நாயகி அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் சேஷித்தொன் வரைச்ச பெருமாளுக்கு மாத்திரங்கிறது கிடையாது, பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரெண்டு பேருக்கும் சேஷித்துவம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் தான் இவர் கைங்கரியம் பண்ண போறார். அதனால அந்த ரீதியில இவர் சேஷபாவத்தோடு அகம் சர்வம் கரிஷாமின்னு சொல்றபடினால அப்ப இருவராய் இரண்டு பேருமாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம், பெருமாளும் தாயார் மகன். இப்ப வந்து நாயிகா பாவத்துல சீதா பிராட்டியார் அனுபவிக்கும் போது கூட அவர் ஒரு புருஷகாரமாக இருக்கிறபடினாலே இரண்டு பேர், ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மா. புருஷகாரம்னா ரெண்டு பேர் வேணும் மூலியம், இத்தலை அத்தலைன்னு சொல்லுவார்கள் ஆச்சரியமா வியாக்கியானத்துல. இத்தலைனா இந்த பக்கம், அத்தலைனா அந்த பக்கம். ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் ஜீவாத்மா. நடுவுல உக்காரார்த்தம் பெருமாள் அகாரார்த்தம், ஜீவன் மகாரார்த்தம், நடுவுல உகாரார்த்தம் பிராட்டி. அதனால பிராட்டி இருவராய் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய நாயகன் வந்தார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் ஸ்டேஷனான ஒருத்தனும் வந்திருக்கார் அப்படிங்கறதையும் விசேஷமாக அவர் சொல்றார். அதனால இரண்டு பேருமாக வந்திருக்கும் போது திவ்யமான கைங்கரியங்கள்லாம் நடக்க போகிறது. அந்த இடத்துல வைஷ்ணவம் பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா பெருமாள் பிராட்டி சேஷன் ஒரு ஜீவன் இது இருக்கும்போது அது சீவைஷ்ணவம் மாத்தமில்ல, அங்கதான் சர்வ சாஸ்திரார்த்தமும் அதுல புதுங்கி இருக்கு, பிரணவத்தினுடைய அர்த்தம் இருக்கு. அதனால இது விசேஷமான ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் ராமாவதார வார்த்தையும் பார்த்தோம். இருவராய் வந்தார்னா எப்பவுமே அப்படியே அன்றைக்கே சொன்னேன், லக்ஷ்மண பெருமாள் இல்லாமல் பெருமாள் ஸ்ரீராமனை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளும் சேர்த்துதான். அப்போ கிருஷ்ணாவதாரம்னா இருவராய் வந்தான்னு சொன்னா போராது. கிருஷ்ணாவதாரத்தை சொல்றாங்க, அவர் பதினாறாயிரம் விவாகம் பண்ணிட்டவர், பதினாறாயிரம் பேரா வந்தார் அப்படின்னு பாகவதன் சொல்றது. அவர் எப்படி இருவராய் வந்தார்னு சொல்ல முடியும்? கோபிகாஸ்திரிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா இருந்திருக்கார், ஒரு ஒருவர் மனசிலும் ஒவ்வொரு கண்ணன் இருந்திருக்கான் அப்படின்னும் போது இருவராய் வந்தார் இல்ல, பல பேராய் வந்தார், எத்தனையோ பேரா வந்திருக்கார் நாகும். ஆனா பெருமாள் ஸ்ரீராமன் இருவராய் வந்தார் அப்படிங்கிற வைபவத்துல இருக்க, அதனால அதுக்கும் பலவிதமாக அர்த்தங்கள் சாதிக்கிறார். அந்த இருவராய் வந்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை இப்போ ஒன்னொன்னாக பார்க்கலாம். மெய்வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ணவன் சிலையே துணையாயுங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். இங்கே பொதுவாக இருவராய்னா ராமன் லக்ஷ்மணன் சொன்னோம், அது இல்லாமல் விசேட அர்த்தம் என்ன கேட்டா அந்த ஒருவரே இருவராக வந்தார், அந்த நாயகனே இரண்டு பாவத்தோட வந்தார். அதான் மனுஷர்கள்னா ரெண்டு பேரா இருப்பா சில சமயம், ஏன்னா சில விஷயங்கள் கேட்கும் போது ஆனந்தமும் இருக்கும் சோகமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும். அப்போ ஒருத்தனே ரெண்டு பேரா ஆயிடுறான், ஏன்னா ஒரு பக்கம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் ஒரு பக்கம் சோகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையோ. அது மாதிரி ஒரு பக்கம் பொறுமையோடு இருக்கான், ஒரு பக்கம் பார்த்தா மனசுக்குள்ள கொந்தளிப்பு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளியில பொறுமை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப மனுஷர்களே சிறுமே இருவராக இருக்கிறார்கள், ஒரு மனுஷனே ரெண்டு பாவத்தோடு இருக்கிறார்கள், சோக ஹர்ஷங்களுடன் இருக்கார் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில பார்த்தானா பெருமாள் இப்போ இந்த நாயகி முன்னாடி வரும்போது இருவராய் வந்தார் அப்படின்னு முதல் அர்த்தம். இப்போ இருவராய் வந்தார், அவயவ சோபையோடும் ஆபரண சோபையோடும் வந்தார். ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கார். அப்ப அவருக்கே ஆன ஒரு சோபை அழகு, அது அவயவ சோபை. அது மாத்திரமில்லாமல் திருவாபரண சோபை அப்படின்னு ரெண்டுத்தோடையும் வந்திருக்காராம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிலையும் அரவிந்தம் அடியும் அத்தேன்னு சொல்லும்போது பெருமாளுடைய திண்மேனிக்கே இருக்கக்கூடிய ஒரு சோபை. ஆனா மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சினையே துணையா இங்கே அப்படின்னு சொல்லும் போது திருவாபரண சோபை திரு ஆயுத சோபை எல்லாம் கலந்திருக்கு. இப்ப பெருமாளை சகல பிரகாரமாக கத்தியத்தில் அனுபவிக்கிறார். பெருமாளுடைய சுரூபத்தை சொல்லி திவ்ய ரூபத்தை சொல்லி கல்யாண குணங்களை சொல்லி கத்தியத்தில பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அனந்தமான திருவாபரணங்கள் அனந்தமான திரு ஆயுதங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு பெருமாள் அங்க கத்தியத்தில் அனுபவிக்கிற மாதிரி இங்கே தாமான திருமேனியிலே தாமான ஒரு சோபையுடன் வந்தவர், அநேக ஆபரணங்களும் வில் என்கிற ஆயுதமும் வைத்து இரண்டு விதத்திலும் அழகாக வந்தார் அப்படின்னு அர்த்தம். இருவராய் வந்தார், வீர சிருங்காரங்கள் இரண்டும் தோற்ற வந்தார். அடுத்த அர்த்தம் இருவராய் வந்தார்ங்கிறதுக்கு இரண்டு விதமான அழகுடன் வந்தார் முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் இரண்டு விதமான கல்யாண குணங்களுடன் வந்தார், ஒன்னு வீரம் ரெண்டு சிருங்காரம். இரண்டு சேர்ந்து இருந்தாதான் அழகு, வீரம் இருந்து சிருங்காரம் இல்லைன்னா எப்படி இருக்கும், சத்ரு மாதிரி இருக்கும். சிருங்காரம் இருந்து வீரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பேடி மாதிரி இல்ல. வேற எப்படியோ தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி 14,000 பேர் பெருமாள் ஒருத்தரா இருந்து வதம் பண்ணிட்டு வந்தா அப்போ பெருமாள் வரைச்சு அவர்கிட்ட வீரம் இருந்தது, சீதா பிராட்டி கிட்ட சிருங்காரம் இருந்தது, இந்த ரெண்டும் சேர்ந்து பர்த்தாரம் பரிசஸ்வஜேன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபூவன் பபுவ சீதா பிராட்டி அப்பதான் சந்தோஷப்பட்டார். பபுவனா நிலை பெற்றான்னு அர்த்தம், கிருஷ்ணானா சந்தோஷப்பட்டான்னு அர்த்தம். அப்பா சீதா பிராட்டி அப்பதான் நிலை பெற்றார், அப்பதான் சந்தோஷப்பட்டார். பர்த்தாரம் பரிசஸ்ரீன்னு சொல்ற மாதிரி வீரம் சிருங்காரம் ரெண்டும் தெரியும்படியாக வந்தார்னா எப்படின்னு கேட்டா கையில் ஒரு வில்லோட வந்தார் இல்லையோ, அதனாலே வீரம் அப்படின்னு தெரியும். வெஞ்சிலையே வெஞ்சிலையே துணையாயிங் எய் வெண்ண வெஞ்சிலையே துணையாயிங். அது மட்டும் இல்ல, ஜனக மகாராஜன் வச்சு அந்த வில்ல முறிச்சிட்டு வந்திருக்க இங்க. அப்ப சீதா பிராட்டி கிட்ட போய் சொல்றா தோழிகள்லாம், அந்த வில்லை எடுத்து ஒருத்தர் முறிச்சுட்டான்னா இத்தனை நாள யாருமே வரல, ஒருத்தன அதை தொடக்கூட முடியல, அது கையால எடுக்க அசைக்க கூட முடியல அப்படின்னு இருந்தபோது ஒரு திவ்ய புருஷன் ஒருத்தர் வந்தார், அந்த வில்லை எடுத்துட்டார், அவர் வில்லு முறிஞ்சு போச்சு அப்படின்னா இப்படி இருக்கும் சீதா பிராட்டி. உடனே யாருன்னு போய் பார்த்தானா அவர் சிங்காரத்தோட இருக்க. அப்ப ஒரு பக்கம் பார்த்தா வீரத்தோட இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா சிங்காரத்தோடு இருக்க, எய்வண்ண வெஞ்சிலேயே துணையாக வந்திருக்கார். ஜனக மகாராஜர் வச்ச வில்லாவது முறிஞ்சு போச்சு, ராமர் கையில ஒரு வில் வச்சிருக்காரு, அது என்னைக்குமே முடியாது, அது எய்வண்ணம். எய்வதே அஸ்திரங்களை போடுவதே அதுக்கு சுவாவம். எத்தனை பேர் எதிரோட யுத்தம் பண்ணாலும் இந்த ராமர் வில்ல யாரும் முறிச்சாங்கிறது கிடையாது, ராவணன் வில்ல பெருமாள் முறிச்சுட்டார். மகாபாரதத்துல அர்ஜுன் தன்னை கர்ணனுடைய வில்லெல்லாம் அர்ஜுன் முறிச்சான் அப்படிலாம் வரும். வில்லு முறிஞ்சு போகும் பல சமயம், ஒரு சமயம் கர்ணனுடைய எட்டு வில்ல முறிச்சானாம் அப்படிலாம் வரும். ஆனால் இந்த பரமசிவன் வில்லாவது முறிந்து போய்விடும், ஆனால் இது முறியாத வில், இது எய்வண்ண வெஞ்சிலை அப்படின்னு அவ சொல்றா அவ கிட்ட, பிராட்டி கிட்ட இல்ல பிராட்டியே சொல்ற. ஆகா எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே அப்படின்னு சொல்லும்படியாக அப்படி வில்லோடு கூட வீரம், அந்த வீரபாவம் தெரிய வர, அதே சமயம் அந்த வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிற கையை பார்த்தால் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினை வரவிந்தம், அந்த கண்ணையும் பார்த்தால் சிங்காரங்கள் தெரிகிறது. அதனால வீர சிங்காரங்கள் இரண்டும் தோற்ற வந்தார் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இருவராய் வந்தார் பிரணயித்வ தைரியங்கள் இரண்டும் தோற்றும்படி வந்தார். அடுத்த அர்த்தம் மனசுல இருக்கக்கூடிய பிரணயம், அதே சமயம் தைரியத்தை விடக்கூடாது. பிரணயம் வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்க, உடனே கீழே விழுந்து உடனே தன்னுடைய நிலையெல்லாம் மறந்து சில பேர் அப்படி ஆயிடுவார். ஆனால் பிரணயத்துவம் இருக்கச்சியும் தைரியத்தை விடக்கூடாது, தைரியம் இருக்கச்சியும் பிரணயத்துவத்தை விடக்கூடாது. இது என்ன கேட்ட புருஷ லட்சணம். இது ஒரு புருஷன் ரெண்டையும் நிர்வாகம் பண்ணணும். அவன் ரொம்ப பிரணயத்துவம் காமிச்சு குழஞ்சு போய் ஒண்ணும் இல்லாத, சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு விஷயம் வரும், நயந்தி நிகிருதி நிகிருதி பிரஜம் பரதாரா பராபம், அதாவது ரொம்ப காமம் அதிகமாகி மனசு கட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் நீச்சன் ஆயிடுவான். அப்ப எல்லாருமே அவனை தூற்றும்படி ஆயிடும், பெண்கள் அவனை பழிக்கும்படி, அவனை இலக்காரமாக பார்க்கும்படி ஆயிடும். அதனால பிரணயத்துவம் தைரியம் அப்படின்னு ரெண்டு இருக்கான். இது ரெண்டோடையும் வராது. மகாதீர தௌரேயா அப்படின்னு சொல்ற மாதிரி, மகாதீரன் ரகுவீர கத்தியத்துல வர மாதிரி, ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரிய. தைரியம்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, மனசுல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அதாவது என்ன கேட்டானா உத்தமமான ஒரு ஞானம், அந்த ஞானத்தை விடக்கூடாது. நல்ல சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு உத்தமமான ஞானம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பாத்துறதுக்கு தைரியம் அப்படின்னு பெயர். தீ ரமத்தே, அதாவது புத்தி கெட்டு போகாமல், என்னதான் காமம் இருந்தாலும் புத்தி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தைரியம் அப்படின்னு பெயர். அது மாதிரி இந்த இடத்துல பிரணயித்தம், அதே சமயம் வெறும் தைரியம் மாத்திரம் இருந்தா, புருஷாளுக்கு தைரியம் மாத்திரம் இருந்தால் அது அழகா இருக்காது. பிரணயித்வம் தைரியம் காதல் தைரியம் ரெண்டும் தெரியும்படி வந்தாரா, எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னா, நேர வந்து என் முன்னே வராரு இல்லையா, அப்போ காதல் தெரியுது. என் முன்னே நின்றான்னு தைரியமா வந்து நிக்கிறாரு, அப்ப தைரியம் தெரியுது. இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னா, அடுத்த அர்த்தம் இருவராய் வந்தார் வினய தௌத்தியங்கள் இரண்டும் தெரியும்படி வந்தார் அப்படின்னு. வினயம் தெரியும்படியாகவும், தௌத்தியம்னா நிறைய வார்த்தை பேசுறவராகவும் வரணும், தன்னுடைய பாவத்தை எல்லாம் சொல்லக்கூடியவராக வரணும், அதே சமயம் தான் அதிகம் பேசாதவர் அப்படிங்கிற மாதிரி அந்த காம்பீரியத்தையும் விடக்கூடாது. ரகசீம தாமாயணத்துலாம் வரும், பகுபாஷைதா நேன நகிஞ்சித் அபபாஷிதம், அத பேசுறவா என்ன பண்ணணும் கேட்டா அழகா பேசுறமா, வளவளவளன்னு ஒரு ஆள் பேசி கடைசியில் ஒரு மணி காலம் பேசி என்ன அர்த்தமே கிடைக்காது, அப்படி இருக்கக்கூடாது. திட்டமா பேசணும், பேசாம இருந்தா அப்பவும் அர்த்தம் என்னன்னு தெரியாது, தேவையான அளவு பேசணும். அப்போ சுஷ்டு சாரம் மிதம் மதுன் பாகவதத்தில் வரும், சீமத் பாகவதத்துல அழகா பேசணும், சாரமா பேசணும், சுருக்கமா பேசணும், மதுரமா பேசணும், எப்படி சொல்ற பாருங்க. அந்த மாதிரியாக இவ பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, வினயத்தோடையும் இருக்கு வார்த்தையும் சொல்ற, அதே சமயம் பேசாமையும் இருக்கா, ரெண்டும் பண்ணிட்டு இருக்கார். எப்படி எப்படி தெரியுதுன்னா, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், கைவண்ணம் தாமரை அப்படின்னு சொல்லும் போது அவர் கையானது அடைக்கின்றிருக்க, பேசும்போது கை கால ஆட்டி மக்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அழகா கை வச்சிருக்க. கண்ணினையும் அரவிந்தம், ஆனா கண்ணு நிறைய வார்த்தை பேசுறதான், தாமரப்பு மணந்தா போல இருக்கக்கூடிய கண்ணு தூது செயல் கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, தூது போகக்கூடிய கண்கள் பல வார்த்தையை பேசுகின்றன. இந்த ரெண்டுக்கும் நடுவுல, கைக்கும் கண்ணுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது வாய். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், அந்த வாய் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டானா, பேசுகிறது பேசாம இருக்கு, அதிகமா பேசல, ஆனா வாயை பவள சோதி செவ்வாய் திறந்து அப்படி மெதுவா ரெண்டு மூணு வார்த்தை பேசணும். அந்த ரெண்டு மூணு வார்த்தை பேசும் போதே எத்தனையோ பாவத்தோட பேசும் அந்த திருவாய். அதுக்கப்புறம் கண்ணுல எத்தனையோ, அதுக்கு வேலை எத்தனையோ பாவம் இருக்கும். எப்பவுமே வாயால பேசுவதை காட்டிலும் கண்ணாலே சொல்லக்கூடிய செய்திகள் அதிகம் அப்படின்னு சைக்காலஜியில கூட சொல்ற ஒரு விஷயம். அந்த மாதிரியாக கண்ணாலே நிறைய வார்த்தை பேசிவிட்டதுனால வாயால அதிகமா பேசுவதற்கு இடம் இல்லை அங்க. ஆனா இந்த வாய்ங்கிறது அந்த கைக்கும் இந்த கண்ணுக்கும் நடுவுல திட்டமா இருந்துட்டு, கையில வினயம் தெரியணும், கண்ணிலே நிறைய வார்த்தை பேசணும், வாய் இரண்டுக்கும் இல்லாமல் திட்டமாக நடுவே இருந்துட்டு இருக்க அதே ஒரு அழகா இருக்கு. அப்ப தாமரையெல்லாம் இருக்கட்டும், இவற்றை எம்பெருமான் இந்த கையும் வாயும் இந்த திருவாயும் திரு கண்ணையும் அவன் நடத்துகிற விதமே அழகா இருக்கு. அதனால இருவராய் வந்தார், நிறைய பேசிண்டே வந்தார், அதே சமயம் பேசாமலும் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருவராய் வந்தார், இரண்டு நினைவோடே வந்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த அர்த்தம், அதாவது எம்பெருமானுக்கு இரண்டு நினைவு என்ன கேட்டான்னா, இனிமேல் உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, பிரிந்தால் நான் உயிர் தரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கான். ரெண்டும் இருக்கு, ரெண்டும் தெரியும்படி வந்தார். ஏன்னா இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் அப்படின்ற கொள்ளியோ அப்படின்னு, என் முன்னே நேர எதிர்க்க வரத பார்த்தா உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு இருக்கு. அங்கே நின்னுட்டார் அப்படின்னா உன்னை விட்டு பிரிந்தால் நான் தரிக்க மாட்டேன் அப்படிங்கிற இரண்டு நினைவும் இரண்டு எண்ணமும் நமக்கு தெரியும்படியாக வந்தார் என்று அர்த்தம். இருவராய் வந்தார், பரத்வம் சௌலபியம் என்று இரண்டும் தெரியும்படி வந்தார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். பரத்வதி சௌலபியம்னு சுவாமி தேசியம் ஸ்லோகத்தில் சொல்றிருக்க, பரத்வம் இருந்து சௌலபியம் இருந்தாதான் அழகு. வெறும் பரத்வம் இருந்தால் யாரும் கிட்ட வரமாட்டான், வெறும் சௌலபியம் இருந்தால் எல்லாரும் கிட்ட வருவான், பெருமை இருக்காது. ஆனால் பெருமாளுக்கு உயர்வர உயர்ந்த ஒரு பரத்வம் இருக்க மாதிரி உயர்வர உயர்ந்த ஒரு சௌலபியம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக இரண்டும் தெரியும்படி வந்தார் அப்படின்னு அர்த்தம். நான் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேங்கிற வரையில இரண்டும் தெரியுது. ஏன்னா அவ்வண்ணத்து அவர் நிலைமை, அவர் நிலைமை என்னங்கிறது பார்த்தேன் தோழி நான். ஏன்னா மைவண்ணன் அருக்குஞ்சு குழல் பெண் தாழ வந்திருக்கிறார், என் முன்னே வந்து நிற்கிறாரே, அதை பார்க்கும் போது அவருடைய சௌலபியம் தெரிகிறது. ஆனால் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு அவருடைய சௌந்தர்யாதிகளை பார்த்து இவர் தேவர் என்று சொல்லும் போது பரத்வம் தெரிகிறது, அந்த அழகிலேயே பரத்வம் தெரிகிறது. அதே சமயம் அவர் என் முன்னே வந்து நின்று இருக்கும் போது சௌலபியம் தெரிகிறது. ஏன்னா எப்படிப்பட்டவர், நித்த சூரிகள்லாம் சேவிக்க வேண்டிய சேவை அது, அந்த சேவையை எனக்காக கொண்டு வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறார் அவர். எல்லா முக்தர்கள் எல்லாம் இங்கிருந்து கஷ்டப்பட்டு சேவை கொண்டு லோகம் போய் அங்க போய் சேவிக்க வேண்டிய சேவையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சௌந்தர்யம் கொஞ்சம் கூட மாறாத இங்க வந்து என் முன்னாடி வந்து நின்று இந்த சேவையை கொடுக்கறாருன்னா இதை காட்டுல சௌலபியம் வேற என்ன இருக்க முடியும்? முக்தாத்மாக்கள் அனுபவிக்க வேண்டியது, நான் இங்க இருக்கும்போது இந்த இடத்துல யான் இருக்கிற இடத்துல தேடி வந்து அதை கொடுக்கறாரு, இது சௌலபியம். அதே சமயம் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அவருடைய சௌந்தர்யத்தை பார்த்து இவர் தேவர் என்று தோன்றும்படி வந்தார் அப்படிங்கிறபடினாலே பரத்வம். இருவராய் வந்தார், மானுஷோ தேவரூபினோ என்கிறபடிய திவ்ய மானுஷ பாவம் இரண்டும் தோற்றும்படி வந்தார். இந்த அர்த்தம் அன்னைக்கே சொன்னேன், தெய்வமாகவும் வந்திருக்கார், மனுஷராகவும் வந்திருக்கார். அதான் ராமாவதாரத்தார், ராமாவதாரத்துல ரெண்டும் உண்டு இல்லையோ, தெய்வபாவமும் உண்டு மனுஷபாவமும் உண்டு. மனுஷபாவத்தில் அண்ணா பிரகாசம் பண்றார், தெய்வபாவத்தை மறைச்சு வைக்கணும் பார்க்கிறார், ஆனா அதே மறைக்க முடியாமல் அதுவே பிரகாசமாக இருந்துருக்கு அப்படின்னு இருக்கு. என்ன கேட்டான், தெய்வபாவம் எங்க இருக்குன்னா, கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குதேன்னு சொல்லிச்சே, வேற யாருக்கு? கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலுங்கிறது தெய்வத்துக்கு, சாட்சாத் எம்பெருமானுக்கு தானே. கண்ணினையும் அரவிந்தம் சொல்ற மாதிரி புண்டரீகாட்சன் அப்படிங்கிறது எம்பெருமான் தானே, வேற யார் புண்டரீகாட்சன்? யாருமே சொல்லலையே வேதத்துல. பரபிரம்மமான பெருமானுக்கு தானே தசேதா கத்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு அழகா புண்டரீகாட்சன் வேதம் அவர்தான் சொல்ற. அதனால் வேதம் சொன்ன பரபிரம்மன் தெரியும்படியாக ஆச்சரியமான திருமேனியோடு கூட புண்டரீகாட்சனாக பெருமாள் வந்திருக்கார் அப்படின்னு. அதே சமயம் மனுஷ பாவனையோடு கூட கையில வில் எடுத்துட்டு வந்திருக்கார், சங்க சக்கரத்தோடு தான் வரணும். சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணன் வரதா இருந்தா அவர் சங்க சக்கரத்தோட முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? ஆனா அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வில்லை எடுத்துண்டு பிராட்டியாரோட சேர்ந்து இருப்பதற்கு வில் தான் ஒரு வியாஜம், நல்ல வியாஜம் கிடைச்சது ராமனுக்கு. ஜனக மகாராஜர் வில்லு வச்சாரும் வச்சார், இவர் கையில வில்லு விடுறதே கிடையாது எப்பவுமே. வில்லுதான் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தது இல்லையா? அதனாலே மனுஷ்ய பாவத்தினாலே மனுஷர்கள்லாம் சங்க சக்கரமா வச்சுட்டு இருக்கா இல்லையே. மனுஷர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இருக்க ஒரே ஆயுதம் வில்லுதான், வேற ஆயுதம் கிடையாது. முன்னாடியெல்லாம் மனுஷர்கள்லாம் கையில வில்லு எடுத்துட்டு இருப்பான், இல்ல கத்தி வச்சுட்டு இருப்பான், இதுதான். ஆஹா, அந்த மாதிரி மனுஷ்ய பாவனையில வில்லையே ஒரு ஆயுதமா எடுத்துக்கொண்டு வந்தவன் தெய்வ பாவனையாக புண்டரீகாட்சத்துவம் தோற்றும்படி வந்தான். இப்படியான பரசுராமர் சரித்திரத்துல வரும். பரசுராமர் ஒரு வில்ல கொடுக்கற, இந்த வில்லை முறித்தாதான் ஒட்டுப்பேங்கிற, இந்த வில்லை நான் நேத்தும். பரசுராமர் ஒரு ஆச்சரியமான வில்லு வச்சிருக்க, அது வைஷ்ணவ தனுசு. ஜனக மகாராஜர் கிட்ட இருந்த தனுசு சைவ தனுசு, அதுதான் முறிஞ்சு போச்சு. சீதா பிராட்டி விவாகம் ஆயிடுத்து, ஆனா பரசுராமருக்கு அது பொறுக்கல. அந்த வில்லு முறிச்சது இருக்கட்டும், இது வைஷ்ணவ தனுசு, இதை எடுத்து பாரும். என் வில் வழி கொண்டு போ என்று எதிர் வந்தான் அப்படின்னு வர, இது உமால் தூக்க முடியுமானா தூக்கும், இதை நான் ஏற்ற முடியுமானா நான் ஏற்றும், அதுக்கப்புறம் மற்றது பேசிக்கலாம். நீ நான் ஏற்ற உன் கூட யுத்தம் பண்ணலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா பெருமாள் அது அனாயாசம் அந்த கையில் வாங்கிட்டார். அதை வாங்கிட்ட உடனே பரசுராமர் புரிஞ்சுட்டார், ஓ அனாயா ஏன்னா எடுக்கிற லாகவம்னு ஒன்று இருக்கோம், கஷ்டப்பட்டு தூக்கி அப்படிலாம் இல்லாமல் அனாயாசமா எடுத்து கையால் அது வச்சு நிக்கிறார். உடனே பரசுராமர் இவர் யாருங்கிறத ஓரளவு புரிஞ்சிருந்தார், இவர் நல்லா பராக்கிரமசாலின்னு. அப்ப அடுத்து ஒரு பயம் இருக்கு, ஏன்னா வில்ல எடுத்துட்டானா அடுத்து பிரயோகம் பண்ணா என்ன பண்றது, அஸ்த பிரயோகம் பண்ணா. அப்ப பெருமாளை பார்த்தானா, பெருமாள் வந்து ராமம் கமல பத்ராட்சம், கமல பத்ராட்சனா இருக்காராம் புண்டரீக கண்ணனாக பெருமாள் ராமன் சேவை சாதிக்கிற. பரசுராமர் பார்த்தா இவர் ரோஷராமர், இவர் கண்ணில் எப்பவுமே கோபம் இருக்கும். அடுத்து பலராமர் இருக்கார், அவர் கண் எப்பவுமே சிவப்பா இருக்குமா? அப்படி இல்லாமல் கமல பத்ராட்சனா இருக்காரு. அவர் காட்டா சாட்சாத் சீவை கொண்டநாதன் தான் புரிஞ்சுட்டார். அவர் உடனே கை கூப்பிட்டார். அந்த கமல பத்ராட்சங்கிற அடையாளத்தை வச்சுண்டு பெருமாளுடைய கருணை அதுல தெரிய வில்ல வச்சுண்டு யுத்தம் போறவன்ற யுத்தம் யுத்தம் பண்ண வரவர் யுத்தம் பண்றேன்னு சொல்லிருக்கார் பரசுராமர். நீ வில்ல எடுத்துக்கணும், அப்புறம் நான் யுத்தம் பண்றேன். யுத்தம் பண்றவா கண்ணு எப்படி இருக்கும்? ஆனா இவர் பார்த்தா கமல பத்ராட்சனா இருக்காரு, இவர் சாட்சாத் எம்பெருமான் தான் முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சேவிச்சுட்டு போனார் அப்படின்னு இருக்கும். அதனால அந்த ரீதியில இங்கே கண்ணினையும் அரவிந்தம் அப்படின்னு சொன்னபடினாலே அது தெய்வ பாவம் அப்படிங்கிறது தெரியுது. அதே சமயம் வில்லோட வந்தபடினாலே மனுஷ்ய பாவம் அப்படிங்கிறது தெரியுது. இதுவும் பிராட்டி தான் சாட்சி. பரசுராமருக்கு பெருமாள் எப்படி ரெண்டு விதமா சேவை சாதிச்சிருக்காங்கிறதுக்கு பக்கத்துல பிராட்டி தானே இருந்தார். அப்புறம் இருவராய் வந்தார் தூதரும் தூதருமாய் நாயகருமாய் வந்தார் அப்படிங்கிறார். இருவராய் வந்தார்னா ஒரு விஷயம் சொல்ல வந்தார், நாயகனா வந்திருக்க. ஒரு நாயகன் வந்தார்னா கூட அவருக்கு வேண்டியவன் ஒருத்தர் இருப்பான், தூத செல்பவன். அது யார் அப்படின்னா, எல்லா உபாயமும் உபாயமும் வேறேங்கிற மாதிரி தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகந்தீரன் உரைத்தால் சூகின்றானே ஒரு தேசிய பிரபந்தத்துல, அது மாதிரி நான் தான் தூதன் நான் தான் நாதன் அப்படிங்கிறான். தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி, இது எங்க தெரியுறதுன்னா பகவத்கீதையில தெரியுது. பகவத்கீதையில கிருஷ்ணன் உபதேசம் பண்றான், என்னை பற்றி சோகந்தீர் என்ன சமாசேனம் பண்ணுங்கோ மா சுத்தகான்னு சொல்றேன். ஏன்னா பாண்டவர்களுக்கு தூத போகணும்னு அவன்தான். இதே சமயம் மா சுத்தகா அப்படின்னு சொல்லிட்டு மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்றவனும் அவன்தான். அப்ப ரெண்டு பாவமும் பெருமாளுக்கு இருக்குன்னு கிருஷ்ணாவதாரத்தில் தெரியறது. அந்த மாதிரி இந்த ரெண்டு பாவமும் தெரியாத மாதிரி தூதனுமாக நாதனுமாக ரெண்டு விதமாக வந்திருக்கார் இங்க பெருமாள் ஸ்ரீராமன் அப்படிங்கறது தெரியறது. அப்படின்னு எப்படின்னா, இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படிங்கிறபடினாலே அவர் வந்து நாயகனாக வந்திருக்கார். நேர வந்து முன்னாடி நிற்கிறபடினாலே நாயகனா வந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அதே சமயம் கண்ணினையும் அரவிந்தம் வாய் கமலம் போலும் அப்படின்னு இருக்கிறபடினாலே தூதனாக வந்திருக்காரு. ஏன்னா கண்ணே தூது போடு தூதுசெல் கண்கள் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், தூதுகள் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசை கொண்டு ஒன்று நோக்கி அப்படின்னு. ஆக தூதனுமாக நாதனுமாக இருவராக வந்தார் அப்படின்னு அர்த்தம். இருவராய் வந்தார், இரண்டு பேராக வந்தார்னா சந்திர சூரியராக வந்தார் அப்படின்னு இருக்கும். பெருமாள் ஸ்ரீராமன் சூரிய வம்சத்திலே வந்தபடியினாலே சூரியஸ்யாபி பவேத் சூரியா அப்படின்னு ராமாயணத்துல வரும். சூரியனுக்கெல்லாம் சூரியனாக இருக்கக்கூடியவர் பெருமாள். மத்தியானே தீப்த தேஜசம்னு வரும், பல பல பலவன் சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடியவரம் அப்படி வந்தார். அதே சமயம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசேன ராமச்சந்திரனாகவும் இருக்கக்கூடியவர், சூரியனாகவும் இருக்கக்கூடியவர். சூரிய குலத்திலே வந்து சூரியன் போல பிரகாசமா இருக்கக்கூடியவர், சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர். அப்ப பாருங்க, சூரியன் போல பிரகாசமாயும் இருக்கணும், அதே சமயம் சந்திரன் போல குளிர்ச்சியாவும் இருக்கணும். போய் சந்திரனுக்கு குளிர்ச்சி அதிகம் நமக்கு தெரியும், ஆனா பிரகாசம் குறவு. இதே சூரியனை போல பிரகாசமும், அந்த பிரகாசத்துக்கு சந்திரன் கிரணங்கள் போல குளிர்ச்சி இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இப்போ சூரியனுக்கு மத்தியான வேலையை மேகம் மூடின்னு வச்சுக்கோங்க, பிரகாசம் குறைஞ்சு போச்சுன்னா ஓரளவு வெயில் தெரியாம இருக்கு, அப்படி தெரியக்கூடாது. இது அபூத உபமா, இல்லாத கற்பனை பண்ணிக்கிறோம். நல்ல 12 மணி நெய்யல் நல்ல வெயில் நல்ல பிரகாசம் இருக்கு, ஆனா வெயில் சூடு தெரியாது, பதிலுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் பாருவோம். அப்படி பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரன் அப்படியா வராராம், ஒரு பக்கம் பார்த்தா பிரகாசம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா குளிர்ச்சி இருக்கு, ரெண்டு தோடியும் வர்றாராம். எதிர்ச்சியேவ சம்பிராத்தோ சந்திர சூரியோ வசுந்தனம் அப்படின்னு பல இடத்துல இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கு. கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி சொல்லிச்ச கூட நாச்சியார் இந்த விஷயத்த சொல்ற, சூரிய கொடுத்த நாச்சியார். இங்க சீதா பிராட்டியார் மாதிரி அங்கே சூரிய கொடுத்த நாச்சியார், இங்க ராமன் அங்க கிருஷ்ணன். அப்ப கதிர்மதியம் போல் முகத்தான் யாரு அப்படின்னு கேட்டார்னா, தேவகி வசுதேவ எல்லாத்தையும் சொல்லி சொல்றாரு இல்லையோ, கூர்வேல் குடுந்தேளன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். நம்ம ஐவண்ணன் அருங்கொஞ்சி பாட்டுல இருக்க அத்தனை விசேஷமும் அதுலயும் இருக்கணும். கார்வண்ணம் அப்படின்னு இருக்கு, செங்கன் அப்படின்னு இருக்கு, கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு இருக்கு. ஆக இத்தனை பாவமும் அங்கேயும் இருக்கு, ஆச்சியா இருக்குன்னு தெரியுது. சந்திர சூரியன் போலே முகத்தோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துலயும் நாச்சியார் சாதிக்கிறார், இந்த மாதிரி சூரிய சந்திரன் போல இருக்கார் அப்படின்னு. ஆக அங்கன் மாஞ்சாலத்தரச அபிமான பங்கமாயந்திரன் பள்ளிக்கட்டில் கீழே செங்கம் இருப்பார்வோ உந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரே சமயத்துல சூரியோதயம் சந்திரோதயம் ரெண்டும் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுப்பிரபாத சமயத்துல நீ எழுந்திருக்கும் போது சூரியோதயமும் ஆனா மாதிரி இருக்கணும், சந்திரோதயமும் ஆனா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற. சரி, ஆக இருவராய் வந்தார் அப்படின்னா சூரியன் மாதிரி ஒரு சூடு இல்லை, ஆனா பிரகாசம் தெரியும்படியும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சி தெரியும்படியாக வந்தார் அப்படின்னு அர்த்தம். இருவராய் வந்தான் புனர்வு சூ நட்சத்திரம் இரண்டும் சேர வந்தா போலே வந்தார் அப்படின்னு சொன்னார். புனர்வு சூ நட்சத்திரம் தான் பெருமாள் அனுபவம் அவதாரம். புனர்வு சூ நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் அது, புனர்வு சூ அப்படின்னு வேதத்துல த்விவச்சனம் அதுக்கு இருக்கு, ரெண்டு ரெண்டு ஒத்தையா சொல்லக்கூடாது. லோகத்துல சொல்ற ஆனா வேதத்துல வந்து ஒத்தையா சொல்ற, த்விவச்சனத்துல தான் சொல்லணும். அதாவது என்ன ரெண்டு நட்சத்திரம் அது, அந்த ரெண்டு புனர்வசு நட்சத்திரத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதிதி அப்படிங்கிற ஒரு தேவதா, புனகா வசு அப்படின்னா இழந்து போன ஐஸ்வர்யம் திருப்பி கிடைக்கும் அர்த்தம், புனகானா மறுபடியும் அர்த்தம், வசுனா ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். நாம எந்த ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறோமோ அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது புனர்வசு நட்சத்திரத்துடைய ஒரு தாத்பரியம். இதை பத்தி வேதத்துல கதை எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ரீதியில பெருமாள் புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார் அப்படின்னா நாம இழந்திருக்கக்கூடிய அந்த சீவைகுண்ட லோக பிராப்திங்கிறது நமக்கு கிடைப்பதற்காக பெருமாள் வந்திருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அப்போ அந்த புனர்வசு நட்சத்திரம் ரெண்டும் ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டும் பூமியில வந்தார்னா எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி வந்தார். அஸ்வினாவிவ ரூபேன சௌபஸ்தித யௌவனம்னு ராமாயணத்துல வரும் இல்லையா, அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர் போலே வந்தார். அஸ்வினி அங்க பெருமாளையும் லக்னோ பெருமாளையும் பார்த்து சொன்னார். இங்க பெருமாளுக்கு புனர்வசு நட்சத்திரம், லக்னோ பெருமாளுக்கு ஆயில்யம், அதனால ஒருத்தரே ரெண்டு பேரா வந்திருக்காருன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் இப்போ. அதனால புனர்வசு நட்சத்திரமே ரெண்டு பேர், ரெண்டு நட்சத்திரம் வேறு நட்சத்திர தேவர்கள், அந்த நட்சத்திரங்கள் ரெண்டும் ஒரே ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்காரு. இருவராய் வந்தார் கஜசிம்ம கதி வீரோ என்கிறபடியே வந்தார். கஜசிம்ம கதி வீரங்கிற ஜனக மகாராஜன் பெருமாள் ராமனை பார்த்த உடனே இவர் யானையா சிங்கக்குட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா யானைக்குட்டி சிங்கக்குட்டி ரெண்டுமே நடக்கிறதுக்கு அழகா இருக்கும். நடக்கும்போது பார்க்கும்போது யானை நடக்கும்போது கம்பீரமா இருக்கும், சிம்மம் நடக்கும்போது கம்பீரமா இருக்கும். அந்த ரெண்டு காம்பீரியமும் தெரியும்படியாக பெருமாள் வந்தாராம். அதான் கஜசிம்ம கதி வீரவ் அப்படிங்கிற சாத்தூல விஷபோபமௌ அப்படிங்கிற காம்பீரியம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு எருது மாதிரி, ஒரு கால மாறு மாதிரி அப்படின்லாம் வந்திருக்காரு. புலி மாதிரி இருக்காராம், புலி மாதிரி ஒரு காம்பீரியம், காலமாடு மாதிரி அத்தனை பராக்கிரமம். அதெல்லாம் நடையழகுன்னு பார்க்கும்போது கஜசிம்ம கதி இல்ல நாலுமே நடையழகுன்னு சொல்லுவான். சதுர்கதிகின்னு பெருமாளுக்கு திருநாவுக்கு இருக்கிறபடினாலே யானை மாதிரி, சிம்மம் மாதிரி, புலி மாதிரி, காளை மாதிரியாக அப்ப ரெண்டு ரெண்டா சொல்லிருக்க ராமாயணத்துல. கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல விஷபோபமும், சார்தூல விஷபோபமும் சொல்லச்ச அந்த மிடுக்கெல்லாம் தெரியும்படி வந்தார் அப்படின்னு. கஜசிம்ம கதி வீரம்னா அந்த அழகு தெரியும்படி வந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு ரெண்டா சொல்லிருக்க அப்படின்னா நம்மளும் ரெண்டு ரெண்டா வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு அர்த்தம் வச்சு மொத்தமாக இருவராய் வந்தார் அப்படின்னு இரண்டு விதமான நடை அழகோடு கூட இரண்டு விதமான காம்பீரியம் முதலானதெல்லாம் தெரியும்படியாக பெருமாள் வந்தார். அடுத்தது இருவராய் வந்தார் உபாயமாகவும் உபேயமாகவும் வந்தார் அப்படின்னு இந்த அர்த்தம் தான் அன்னைக்கு அவர் சொன்ன ரொம்ப அழகான அர்த்தம் இது. ஏன்னா உபாயமும் உபேயமும் வேற வேற நினைக்கிறவன் நம்ம கிடையாது, இரண்டுமே உபாயம் தானே உபேயம். அத காட்டில் முக்கியம் உபயம் தானே உபாயம் அப்படின்னு, எதை அடையணுமோ அதுவே நமக்கு அந்த உபாயமாகவும் ஆகிறது அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் நீங்க அவதாரம் பண்ணதே நான் உபாயமாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு தானே, அதைத்தானே மாமேகம் சரணம் விரத அப்படின்னு அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு பெருமாள் சொன்னார். உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கார் அப்படிங்கிறது தானே. இந்த இடத்துல எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டார்னா இருவராய் வந்தார், வந்தார்னு சொல்ற அப்படின்னால அவரே உபாயம் அப்படின்னு தெரியறது. ஏன்னா நாமளா தேடி போய் பண்றது இல்ல, அவரே என் முன்னாடி வந்து இருக்கிறார் அப்படின்னா அவருடைய உபாயத்துவம் தெரியறதுதான். என் முன்னே நின்றார் அப்படிங்கிறபடினாலே போக்கியத்துவம் உபேயத்துவம் தெரிகிறது. நான் அனுபவிக்கும்படியாக கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணனை மரவிந்தம் அடிவட்டேன்னு நான் அனுபவிக்கும்படியாக முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆக வந்தார் நின்றார் அப்படின்னு ரெண்டு இருக்கோயில். நான் தேடி போக வேண்டி இருக்க அவரே வந்தார் அப்படிங்கிறபடினாலே உபாயத்துவம், வந்து என் முன்னாடி நின்றார் நான் அனுபவிக்கும்படியாக என்று சொல்லுகிறபடினாலே போக்கியமாக இருக்கார்ங்கிறபடினாலே உபயோகத்துவம், இரண்டும் தெரியும்படியாக பெருமாள் வந்தார் அப்படின்னு. இருவதாய் வந்தார் சுதந்திரதாயும் பரதந்திரதாயும் வந்தார் அப்படின்னு அடுத்த அர்த்தம். அதாவது சுதந்திரன்னா வேற யாருக்கும் நான் கட்டுப்பட்டவன் இல்லை என்பது, பரதந்திரர் அப்படின்னா உனக்கு நான் கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறது. இது ரெண்டும் தெரியும்படி வந்தாராம். ஏன்னா பெருமாள் என்னாலும் சர்வத பெருமாள் வந்து சுதந்திரன் அப்படிங்கிறது வேதங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு வரும். பதிம் விஸ்வஸ்யான லோகத்துக்கெல்லாம் பத்தியா இருக்கிறவன், அவனுக்கு யார் பத்தீங்கன்னா ஆத்மேஸ்வரன், அவனுக்கு அவன் தான் ஈஸ்வரன், வேற யாரும் ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னா சொல்றபடினாலே பெருமாளுக்கு சுவாதந்திரம்னு ஒண்ணு உண்டு. அதே சமயம் பக்தர்களுக்கு வசப்பட்டு இருக்கான் அப்படிங்கிறபடினாலே பாரதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. உங்களுக்கு நான் வசப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் வந்து நமக்காக சேவையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பாரதந்திரம். அனன்யாதீனஸ்வன் பவதி பரதந்திர பிரணவதாம் கிருபே சர்வத்ரஷ்டா நகனேதி தேசாம் உபகிருத்தின்னு தயாசேதத்தில் அழகா சொல்றத. பெருமாள் அனன்யாதீரனாக இருந்தாலும் பவதி பரதந்திர பிரணவதாம், சேவிக்கிறவாளுக்கு பரதந்திரராக பெருமாள் ஆயிடுறார் அப்படின்னு. அந்த மாதிரி இது விஷயம் எப்படியானா பரத்வம் சௌலபியம் அப்படிங்கறது ரெண்டு விசேஷமும் சேர்ந்து இருந்தால், அது போல சுதந்திரத்துவம் பரதந்திரத்துவம் ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது அழகா இருக்கு. வெறும பரதந்திரத்துவம் மாத்திரம் இருந்தா அது தோஷம். இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டே இருக்கான்னா இவனால எதுவும் செய்ய முடியாதுன்னா அது என்ன குணமா இல்ல இல்ல, வெறும் சுதந்திரத்துவம் மாத்திரம் இருந்தா அது என்ன தோஷம் கேட்டா அவன் சுதந்திரம் இருந்தானா நாம கிட்ட போடுமே, நமக்கு அனுபவிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணு இருக்காது. ஆனால் சுதந்திரராயும் இருந்து பக்தர்களுக்கு பரதந்திராயும் இருக்காருன்னா அது எத்தனை காலம் அனுபவிச்சாலும் அனுபவிச்சு தீரார். அதனால பல இடத்துல அனுபவிச்சிருக்கால் பல இதிகாசங்கள் இருக்கு. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் எத்தனையோ இடத்துல இதை நாம அனுபவிச்சுருக்கோம். சுதந்திரராயும் பரதந்திரராயும் பெருமாள் இருந்தார். ஆக பெருமாள் இந்த இடத்துல இந்த நாயிகை கிட்ட ரெண்டும் தெரியும்படி வந்தார். நான் சுவாதீனன், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லும்படி வர்றார். அதே சமயம் நான் உனக்கு கட்டுப்பட்டவன், நீ இருந்தால்தான் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் வராதான். அவர் சுதந்திரங்கிறது எப்படி தெரியும்னா, அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே அப்படின்னு சொல்ற மாதிரியாக இவருக்கே புரியும்படியாக ஒரு தேவபாவங்கள்லாம் தெரியும்படியாக தேவாதி தேவன் தெரியும்படியாக அப்படி வந்திருக்கார். பரதந்திரங்கிறது எப்படி தெரியுதுன்னா, இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு முன்னாடி வந்து அவர் நிக்கிறத பார்த்தானா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிற மாதிரி, உனக்கு என்ன வேணும், நான் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதனாலே இரண்டு பாவமும் தெரியும்படியாக தாயாருக்கு, அதாவது பெருமாள் பக்தர்களுக்கு பராதீனங்கிற மாதிரி, எஷ்யா வீக்ஷிமுகம் ததிங்கித பராதீனகான்னு வரும் அருவானுடைய ஸ்தவத்துல. தாயாருடைய முகத்தை பார்த்து அதுக்கு பராதீனமா பெருமாள் இருக்கார். அவருடைய கண்ணில் என்ன சொல்றாரோ அதுக்கு பராதீனமா பெருமாள் இருக்கார் அப்படின்னு வரும். அதனால தானே தாயார் புருஷகாரமாக இருக்க முடியல. அதனால இவர்களாக இப்படி ஒரு பிரிச்சு வச்சுன்னு இருக்கிறபடினாலே தாயாருக்கு பரதந்திராவும் இருக்கார், அதே சமயம் தன்னுடைய சுவாதந்திரத்தையும் விடாம இருக்கார். அந்த இரண்டு பாவமும் தெரியும்படியாக, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, ஆனால் அதே சமயம் உனக்கு கட்டுப்படாதவன் இல்லை, உனக்கு பூர்ணமாக கட்டுப்பட்டவன் உனக்கு அப்படிங்கிற பாவமும் தெரியும்படியான ஒரு நாயக பாவம் தானே உசத்தியா இருக்க முடியும். அந்த நாயக பாவத்திலே வரார் அப்படின்னு இருவராய் வந்தார் அப்படின்னு அர்த்தம். இருவராய் வந்தார், சேஷியாகவும் வந்தார், சேஷராகவும் வந்தார் அப்படின்னு அடுத்த அர்த்தம். சேஷினா சுவாமின்னு அர்த்தம், சேஷன்னா தாசன் அர்த்தம். சேஷியாக சுவாமியாக வந்தார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாசராக வந்தார் அப்படின்னு. சுவாமியாக வந்தாருங்கிறது சொரூபத்தினாலே சுவாமியாக வந்தார், தாசராக வந்தார் அப்படிங்கிறது பிரணயத்துவத்தினாலே தாசராக வந்தார். ஏன்னா பிரணய பாவம் அப்படின்னு வரும்போது சேஷசேஷி பாவம் மாறி போயிடும் கூட சொல்றான். யார் சேஷி யார் சேஷன்கிறதே தெரியாத மாதிரி ஆயிடுமா. ஆனால் அந்த ரீதியில இருவராய் வந்தார், நரநாராயணர்கள் போலே வந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். நரநாராயணன் பெருமாள் ரெண்டு ரூப திவ்ய ரூபத்தை எடுத்து நர நாராயணராக வந்து ஒருவர் உபதேசம் பண்ண ஒருவர் கேட்டார் அப்படின்னு ஒரு இல்லையோ, அது நீங்க சொன்னதுனால என்ன கேட்டான்னா, பொதுவா நரநாராயணர்கள் ரெண்டு பேரும் திவ்ய புருஷர்கள் அப்படின்னும் அவளுடைய திவ்ய சௌந்தரியமும் லோகத்துல பிரசித்தம். அந்த நாராயணன் அப்படிங்கிறவர் நரன்கிறவர் தபஸ் பண்றார், தபஸ் கெடுக்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் தேவலோகத்திலே ஸ்திரீகளை எல்லாம் அனுப்ப பெருமாள் வந்து ஊர்வசி அப்படிங்கிற அப்சர ஸ்திரியை உண்டாக்கினாராம். என்ன என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பாருங்கள் காமிக்கிறார். அதை பார்த்து தேவலோகத்திலேருந்து வந்த அப்சர ஸ்திரீகள்லாம் இவாளை பார்த்து ரொம்ப வெட்கப்பட்டார். இவ அழகுல நூறுல ஒண்ணு கூட நமக்கு இல்லையே, நாம போய் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோமே என்பதாக. அத்தனை பேர் தபஸ் பண்ற பெருமாளுக்கு பரிசரியை பண்ணிட்டு இருக்க, ஏன்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கா இல்லையா. இங்கேருந்து போற புருஷாள்லாம் கூட பெண்ணாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்லாம் உண்டு இல்லையா. அப்ப பெருமாள் நரநாராயண அவதாரம் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்திரீ வேஷங்கள்லாம் போட்டுன்னு வந்து, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வரவாள்லாம் நிறைய பேர் ஸ்திரீ வேஷங்கள்லாம் போட்டுன்னு வந்து பெருமாளுக்கு சுசூசை பண்ணிட்டு இருக்கா. வெளியில தெரியாது அவள் இந்த விஷயம், வெளியில கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா மறைஞ்சிருந்து தானே பண்றான். அப்போ இது தெரியாம தேவலோகத்துல இந்த அப்சரஸ்திரிகளை அனுப்புறான், இந்திரன் அனுப்புறான் இவர் தபஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெருமாள் கொஞ்சம் யார் யார் சீவைகுண்டது வந்திருக்காளோ எல்லாரையும் பார்க்கட்டாவான்னு காத்த போது இந்த சீவைகுண்டத்துல இருக்கிற திவ்ய அப்சரசுகள் அவர்களை பார்த்த உடனே இவர்கள்லாம் வெட்டி தலைகுனிந்தார்கள். நமக்கெல்லாம் இந்த அழகே இல்லையே, நேர இந்திரன் கிட்ட போய் சொல்லணும் அழகுன்னு சொன்னா இங்க கிடையாது, நம்ம எல்லாம் குரூபிகள், ஒன்னும் கிடையாது நம்ம கிட்ட. அதுக்காக பெருமாள் என்று பண்ணார், கவலைப்படாதவங்க கடைசியில போய் இதை போய் மனசு கஷ்டப்பட்டு போடாதவங்க, உங்களுக்குன்னு ஒருத்தைய உண்டு பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிதான் ஊர்வசியை உண்டு பண்ணி தேவலோகத்துக்கு அனுப்பிச்சார் பெருமாள் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால அந்த நரநாராயணர்கள் எவ்வளவு ஆச்சரியமானவர்கள், அவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்தா அதான் ஸ்ரீராம அவதாரமா, அப்படி அழகு கொட்டி கிடக்கக்கூடிய இடம். அப்போ அப்படி இருவராக சேர்த்து ஒருவராக வந்தார்னு சொல்லும்படியா இருக்கான். நரநாராயணர்கள் அப்படின்னு. இருவராய் வந்தார், நானும் தாவுமே ஆகும்படி வந்தார் அப்படின்னு அடுத்த அர்த்தம். இதா கடைசி அர்த்தம் இதுல சொல்ல போறதுல. இருவராய் வந்தார்னா நானாகவே வந்தார், தானாகவே வந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. அவர் தானாக வந்தார் அப்படி மட்டும் இல்லாமல் அவருடைய மனசு முழுக்க நான் தான் இருக்கிறேன் என்று நன்னா தெரியும்படியாக நானாகவும் அவர் வந்திருக்கார் அப்படின்னு. மனசுல இருக்கிறது வெளியில தெரியுமோ இல்லையோ, அந்த விதத்துல நான் வேற இல்லை, நீ வேற இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக, நானும் நீதான், நீயும் நான் தான் என்று சொல்லும்படியாக சீதா பிராட்டியை பார்த்து, எப்படியானால் ஆஞ்சநேயர் அங்க லங்கையில சீதா பிராட்டியை பார்த்து சொன்னாரோ, தேனையும் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் ஜீவதி. பெருமாள் இங்க இருக்காருங்க, அவர் சீதா பிராட்டியனுடைய மனசுக்குள்ள பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற. அவ பிரிவு இல்லைங்கிறா, மனசாலே பிரியல. சீதா பிராட்டி மாத்திரம் தனியா இருந்தானு உயிர் போயிருக்கும். தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. இவ ஜீவிக்கிறாங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவருடைய மனசு முழுக்க பெருமாள் ராமன் இருக்கார். ராமன் அங்க ஜீவிக்கிறாங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, அவருடைய மனசு முழுக்க சீதா பிராட்டி இருக்கார். அதாவது அவர் நேர பார்த்திருக்காரு, ரிஷ்ய முகத்துல நேர பார்த்தார் இல்லையா, நேர பார்க்கச்சா ராமன் ராமனா இல்ல. இப்ப பார்த்தாலும் சீதை சீதை சீதைய சொல்லிட்டு இருக்காரு. எதை பார்த்தாலும் சீதாதேவனுடைய நினைவு அவருக்கு வருது. ஒரு நல்ல காற்று வீசும் போது, ஒரு நல்ல சந்திரனை பார்க்கும் போது, நல்ல புஷ்பத்தை பார்க்கும் போது, நல்ல மது கிடைக்கும் போது, ஒன்னு ஒண்ணு போதும் சீதாதேவியை நினைச்சிருந்துக்கார். கிருஷ்ணன் தான் கடத்துல பெரிய சங்கம் இருக்கு. லக்ஷ்மணன் கிட்ட நிறைய பேசுற, லக்ஷ்மணன் தான் ஆறுதல் சொல்ற அவருக்கு. அப்போ அங்க பாக்கச்சே வாழ்ல ராமன் ராமனா இல்ல, சீதா மயமா இருக்க அப்படின்னு. சீதா பிராட்டி சீதா பிராட்டியா இல்ல, ராம மயமா இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரியாக இவர் இருவராய் வந்தார்னா, இவர் வெளியில் வரைச்ச இவரா வந்திருக்கார், உள்ள வரைச்ச அந்த நாயகி மயமா நாயகியே நடிச்சுண்டு அவர் அந்த பாவத்திலே வரப்படினால அங்க பெருமாள் ராமன் வியோகத்துல அப்படி இருந்தார். இங்க வியோகம் இல்ல, நாயகியை பார்ப்பதற்கு தானே இவர் வர்றார். அதனால நானாகவும் தானாகவுமாக வந்தார் அப்படின்னு உள்ளுக்குள்ள நானே நிறைஞ்சி இருக்க. அப்படின்னாலயதாம் பிரபன்னா துவாம் உத்கிரணன்னு சப்தமயே ந தாம்னா அப்படின்னு வரும். பெருமாள் தேசிகன் சொல்ற ஹயகிரிவனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி கடைசியில தொன்மயதாம் ஹயகிரிவன் மயமா ஆயிட்டாராம். அவர் ஹயகிரிவன் வேற பிரிச்சு பார்க்க முடியாது. ஹயகிரிவன் எங்க இருக்காருன்னா தேசிகன் தான் ஹயகிரிவன். ஏன்னா தேசிகனுக்குள்ள மொத்தமா ஹயகிரிவன் தவிர வேற கிடையாது. துவாம் உத்கிரணன்னு சப்தமையே நாமா, வெளியில வார்த்தை பேசினானா ஹயகிரிவன் பேசுறதுதான், அது வேற கிடையாது. அந்த மாதிரி ஆயிட்டா தேசிகன் வாய் திறந்து ஏதாவது பேசினானா ஹயகிரிவன் பேசுற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஹயகிரிவன் தவிர வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஹயகிரிவ மயமா தேசிகன் இருக்க மாதிரி, அந்த மாதிரி இங்கே இந்த நாயகியை தன் மனசுக்குள்ளே தேக்கி வைத்துக் கொண்டு அந்த நானாக ரீதியிலே அவர் வந்திருக்கார் அப்படின்னு. அது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டானா, நான் இருந்த இடம் தேடி அவர் வந்திருக்கிறபடினாலே நானாகவே அவர் வந்திருக்கார் அப்படின்னு. வேற ஏதாவது பாவத்தில் இருந்தா வச்சுக்கோங்க, அவர் வரட்டும், நாயிக்கை எப்ப வர்றாரோ வரட்டும் தான் நினைக்கலாம். ஆனால் இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார்ங்கிற ரீதியில இருக்கிறபடினாலே அவர் இந்த நாயிகா நாயகியினுடைய மனசையும் மன நாயகியை மனசிலே தேக்கி வைத்துக் கொண்டு இருவராக வந்தார். ஆக இத்தனை அர்த்தங்கள் சாதித்திருக்க. அப்புறம் கைவண்ணம் தாம் அறைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியுமே அவ்வண்ண தவறே அவை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு இருக்கு. இருவராய் வந்தார் என் முன்னே, இந்த கைவண்ண தாமரைக்கு நாளைக்கு பார்க்கலாம் மறுபடியும். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படிங்கிறபடினாலே அவர் வேற எதுவும் பண்ண வேண்டாம் தோழி, அவர் என் முன்னே வந்து நின்றதே எனக்கு சகல பாவத்தையும் சொல்லுகிறது. திருஷ்டவியவிகி நஸ்ஸோகம் அபநேஷதி ராகவாகான்னு ராமாயணத்துல ஒண்ணு வரும். பெருமாள் ராமனை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமா. அவரை பார்த்தப்பறம் அவர் பேசணும்னோ ஒண்ணு இல்ல, அவ மனசுக்குள்ள என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டமும் போயிடுவான். பெருமாள் ராமனை பார்த்தாலே போயிடுவான் அப்படின்னு. அவர் கஷ்டம் தீர்றதுக்காக அவர் ஏதாவது பண்ணுவார், ஒன்னும் பண்ண வேண்டாம், அவரை பார்த்தாலே கஷ்டம் போயிடுவோம் இவ்வாறு. அந்த மாதிரி ரீதியில அவர் வந்து என் முன்னே நின்றார் அப்படிங்கிறபடியே என்னுடைய கஷ்டங்கள் மொத்தமும் போக்கும்படியாக, எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக என் முன்னே வந்து நின்றார் அப்படின்னு அர்த்தம். என் முன்னே நின்றார் அப்படின்னா நித்தியசூரிகள் முன்னாடி நிற்கக்கூடியவர் வந்து என் முன்னே நின்றார் அப்படின்னு அந்த அளவு அர்த்தம். என் முன்னே நின்றார் என் முன்னாடி வந்தால் அவனை நான் செய்வன காவனே அப்படின்னு நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் ஒன்று சொல்றார். அவன் வரல, அவன் வரட்டும், வந்தா அவனை நான் செய்வன காணே, அவன் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்னாராம் நாச்சியார். அந்த மாதிரி இல்லாமல் என் முன்னே நின்றார் அப்படின்னா நான் வந்திருக்கேன், இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்கும்படியாக அந்த ஒரு பாவத்தோடு கூட. ஏன்னு கேட்டா நாச்சியார் விரக பாவத்துல இருக்கிறபடினால, அப்போ நீ சொல்லி இந்த எம்பெருமான் இங்க வந்தான்னா நான் என்ன பண்றேன் பார். அந்த வியாக்கியானத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அவன் நான் செய்வனக்கானே என்ன பண்றேன் பாருன்னு சொன்னாரான், என்ன பண்ணுவார் இவர் அப்படின்னு கேட்டான்னா, அழக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அப்படி அவன் நேரம் வந்தானா நான் முகம் திருப்பி கொண்டு விடுவேன் அப்படின்னு. அதான் நான் பண்ண போறேன், அவனுக்கு அதை காட்டிலும் வேற துக்கம் தரக்கூடியது வேற எதுவும் இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு, இந்த கஷ்டத்தை கொடுக்காமல் தாமாகவே என் முன்னாடி வந்து நின்றார் அப்படின்னு அர்த்தம். இனி கைவண்ணம் தாமரை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று சொல்லும் போது, தேவர் என்று அப்படின்னு சொல்லும் போதும் அதுலேயும் பல பாவங்கள் இங்கே வியாக்கியானங்களே சொல்லியிருக்கோம். அதையும் நாம நாளைக்கு பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி வரேன் சொன்னனும்.